శ్రీమాన్ వెంకటనాచార్య కవిత క్రియతే వరీ వేదాంతాచార్య వర్యో మే స్మితత్తాం సదా హృది అస్మద్గురు పరంపరాయే నమః. ഇനി ഇത് പര്യന്തം സ്വാമി ഇന്ന് ബ്രഹ്മവിദ്യകൾ இந்த மோட்சோபாயமா இருக்கிறதுன்றது பக்தி யோகம் சொல்லப்படக்கூடிய பிரம்மவித்யதான். அது எப்படிப்பட்டது என்ன? ஞான ரூபமா இருக்கும், பிரீத்தி ரூபமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் முடிச்ச. இப்ப இது பிறந்தும் சொன்ன விஷயத்தையே வேற மாதிரி சொல்ல போற. வேற மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வித்யைகள்னு இருக்கு, அந்த வித்யைகள்லாம் என்னென்ன பேர் பேர்லாம் இருக்கா, எதுக்கு இந்த மாதிரி வித்தியைகள்லாம் வந்திருக்கு, அது மாதிரி பலவிதமான இவைகளுக்குள்ள வேறுபாடு உண்டா இல்லையா, வேறுபாடு உண்டா இல்லையான்னு பெரிய சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா அது தேவையில்லை. அதுக்கு அந்த சமயத்துல உபாயம் என்ன, மோட்சத்துக்கு உபாயம் என்ன அப்படின்றத சாதிக்கணும். அதனால சுவாமி வந்து அத பொதுவா பக்தி யோகம்னு சாதிச்சார். இப்ப எப்படின்னாக்கா நமக்கு தெரியும் 32 பிரம்ம வித்யைகள், த்வாத்ரிம்ஷத் பிரம்ம வித்யை அப்படின்னா சுவாமி தேசிகன் நீங்க எந்த கிரந்தங்கள்லாம் பாருங்க, எண்ணிக்கை பாருங்க, ஒரு பாதுகா சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துட்டா 32 பத்தி இருக்கும். அது மாதிரி விஷயம் திரகசம் திரைசாரம் அப்படின்னா 32 அதிகாரம் இருக்கும், அல்லது பரமத பங்கு எடுத்துட்டா 24 அதிகாரம் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அந்த 32ங்கிறது பிரம்ம வித்யோ பிரதானமா இன்னொன்னு அங்கேயே இருக்கு. முத்தமர் சுவாமி நிறைய எழுதியிருக்க, ஆனால் ரொம்ப நிறைய பிரம்ம வித்யைகள் இருக்கு, ஒவ்வொரு சாகையிலையும் பல பிரம்ம வித்யைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட முக்கியமான இவைகள் அப்படின்னு சொல்லிச்ச 32ன்னு சொல்லுவோம். அதனால சுவாமி வந்து அந்த கணக்கெல்லாம் பார்த்து எழுதுறாரு. ஆக எவ்வளவோ பிரம்ம வித்யைகள் இருக்குது. இவ பிரம்ம வித்யைகள் எல்லாம் கொஞ்சம் இவையெல்லாம் ஒரே வித்யா அல்லது பலவிதமான வித்யைகளா அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பதில் சொல்லணும். இது அதுக்கு சுவாமி வந்து ஸ்டாய்க்கிறாருங்க, இவைகள்லாம் பல வித்யைகள் தான். ஏன் பல வித்தியைகள்னாக்க சூத்திரகாரன் சொல்லிட்டு போயிட்டேன் நானா சப்தாதி பேதாத் அப்படின்னு சொல்லிட்டு 3:3 24 அதிகரணத்துல அவர் சொல்ற பிரம்ம வித்தியைகள்லாம் நானா பல இருக்கின்றன, பலவிதமான பிரம்ம வித்தியைகள். ஏன் அப்படின்னா சப்தாதி பேதாத், சப்தாதி பேதாது, இந்த சப்தாதி சப்தத்துக்கு மீமாம்சா நியாயத்தை கொண்டு வரோம். மீமாம்சகார் என்ன பண்றாருக்காருனாக்கா வினை சொற்கள்லாம் இருக்கு பாருங்க, ஏவன் ஆக்ஞை இடக்கூடியது நியமிக்கக்கூடிய விதி பதங்கள்னு அர்த்தம். இந்த பதங்கள்லாம் வேறு வேறு இருந்ததுன்னாக்கா அதுக்கு வேற வேற பேரு. உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும், அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, சுர்ககாமோ எஜேத அப்படின்னு. எஜேத அப்படின்னாக்க யாகம்னு அர்த்தம், யாகத்தை கொண்டு பலத்தை அடையணும் அப்படின்னு அர்த்தம், யாகத்தை கொண்டு பலத்தை அடையணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதே ஜுஹோதி அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, ஜுஹோதினாக்க ஹோமத்தை கொண்டு பலத்து, ஜுஹூதாத்துக்கு ஹோமம்னு அர்த்தம். அதனால ஜுஹோதினாக்க கோமத்தை கொண்டு பலத்தை அடைகிறது. ததாதி அப்படின்னு சொன்னாக்க தானம், தானத்தை கொண்டு பலத்தை அடைகிறது. இத மாதிரி சப்தாந்தரங்கள், பல சப்தங்கள், பல வினைச்சொற்கள், அந்த வினைச்சொற்களை இட்டு வரும் பொழுது இந்த கர்மபேதம் வந்துரும் மீமாம்சகர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி அபியாசாத் கர்மபேதா, ஒரே பதம் எதேத எதேத எதேத அப்படின்னு 4 வந்ததுன்னு சொல்லுவோம், 4 எதேத்த எதேத்தன்னு வந்ததுன்னாக்கா அபியாசம் திருப்பி திருப்பி சொல்லி வந்ததுன்னாக்கா அதுவும் கர்மபேதம் தான். ஆறு சொல்றா அவ மீமாம்சக ஆறு சொல்றா சப்தாந்தராத் கர்ணபேதா அபியாசாத் கர்ணபேதா பிரகரணாந்தராத் கர்ணபேதா சம்யாத கர்ணபேதா குணாசு கர்ணபேதா சங்கியாத கர்ணபேதான்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி சப்தங்கள் வினைச்சொற்கள் வேற வேற வந்ததுன்னாக்க அப்போ கர்மபேதம் வந்துடும். இப்பதான் சொன்னோம் யஜேதன யாகம், யுகோதி அப்படின்னா ஹோமம், அதே ததாதினா தானம், கர்மா வேற வேறையா இருக்கு. அதனால கர்மபேதம் இருக்கு. அது அபியாசம் ஒரே கிரியாபதம் பலமுறை அபியாசம் வந்ததுன்னாக்க அப்போ வர்த்தம் போன ஒரே பதம் போருமே, ஒருவாடி சொன்னாலே போருமே, எதுக்கு பலமுறை வருது அப்படின்னு கேள்வி வந்துடும். பலமுறை ஏன் வந்ததுன்னு, அதனால பலமுறை வந்ததுனால அங்க வந்து சனிதோ எதிர்த்தி தனுன பாதம் எதிர்த்தி இடோ எதிர்த்தி வருகிறது எதிர்த்தி சுவாகாரம் எதிர்த்தி அப்படின்னு வருது. இதுக்கு பேரு பிரயாதி யாகங்கள் அப்படின்னு பேரு. எதிர்த்தி எதிர்த்தி எதிர்த்தின்னு அஞ்சு முறை வந்திருக்கு. அஞ்சு முறை எதிர்த்தி எதிர்த்தி எதிர்த்தின்னு வந்ததுனால இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வேற வேற கர்மா அப்படின்னு தீர்மானம் பண்றேன். அந்த மாதிரி பிரகரணங்கள், இது அக்னிஹோத்திர பிரகரணம், அது தர்சபூதமாக பிரகரணம், இது ஜோதிஷ்டோக பிரகரணம், இது மாதிரிலாம் இருக்கு. அதனால வேற வேற கர்மாக்கள். அந்த மாதிரி சம்யை பேர் பேரை கொண்டு கூட தெரியும், பேரை கொண்டு கூட மாறும். தர்சபூதமாக பேரு, ஜோதிஷ்டோமன் பேரு, காரீரி பேரு, வாஜபேயம்னு பேரு, இதெல்லாம் யாகங்கள் திருஷ்டிகள் ஹோமங்கள் அவைகளுக்கெல்லாம் பேர். இந்த பேரை கொண்டு கூட கர்மபேதம் வரும், பேரை கொண்டு கூட கர்மபேதம் வரும். அந்த மாதிரி சங்கை எண்ணிக்கை எண்ணிக்கையை கொண்டு வரும். திஸ்ரஹ ஆகுதி ஜுகோதி அப்படின்னா மூணு ஆகுதிகளை கொண்டு ஹோமம் பண்றது. அப்ப மூணு ஆகுதின்றது ஒரு கர்மா. அதே வேத மாதிரி ரெண்டு ஆகுதி ஒரே ஒரு ஆகுதி இத மாதிரிலாம் பண்ணாக்கா அது வேற வேற கர்மா. ஒரே ஹோமமா இருக்கலாம், ஆனா மூணு முறை ஹோமம் ஆகுதி பண்ணாக்கா ஹோமம் பண்ணாக்கா அது ஒரு கர்மா. சங்கியினால கூட மாறும். அந்த மாதிரி குணாத்து கர்மபேதா அப்படின்னு சொல்ற குணம்னாக்கா இவாளுக்கு வந்து ஹவிஷு தேவதை. இப்போ தர்சபூர்ண மாதம் இஷ்டின்னு வச்சுக்கோங்க, தர்சபூர்ண மாதத்துல ஒரு யாகத்துல அக்னி தேவதை, அதுல புரோடாசம் திரவியம், இன்னொரு யாகத்துல இந்திரம் தேவதை, ஆனால் தயிர் அங்க ஹவிஷு திரவியம், இன்னொன்னு இந்திரம் தேவதை அங்க பால் வந்து திரவியமா போயிடும் ஹவிஷா போயிடும். இப்ப இது குணங்கள்னு அவர் சொல்றாங்க. இப்படி ஆறு விதமா உத்தன்றிருக்கா, ஆறு விதமான கர்மபேத பிரமாணங்கள் அப்படின்னு மீமாம்சகர் ரெண்டாவது அத்தியாயத்துல பன்னெண்டு அத்தியாயங்கள் அதுல ரெண்டாவது அத்தியாயத்துல அப்ப சொல்றாரு. நம்ம வேதாந்தத்துல கூட அவைகளை கொண்டே இங்க வந்து வித்யாபேதம் சொல்லணும், வித்யாபேதம் இங்க சொல்லணும். வித்யாபேதம் சொல்றதுக்கோசரம் எம்பிரமானார் சூத்திரகாரர் சொல்றதை எம்பிரமானார் சாதிக்கிறார். நானா சப்தாதி வேதா, சப்தம் வேதா இருக்கு, ஆதி சப்தத்தினால அபியாசம் பிரகரணம் குணம் சங்கை சம்யை பேர் இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். அவைகள்னா எடுத்துட்டு அதுக்கு அனுகுணமாக நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு இதை சாதிச்சிருக்க தேவனி சொல்றிருக்க. அதை அப்படியே வியாசர் அங்கீகரிச்சு நானா சப்தாதி பேதாத் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப அதை கொண்டு இங்கேயும் பிரம்ம வித்தியெல்லாம் பல இருக்கு, ஒன்று ரெண்டு பிரம்ம வித்திய இல்ல, பல வித்தியைகள் இருக்கு. பல வித்தியைகள்னாக்க இவங்க தான் எல்லாம் ஒரே வித்தியா அல்லது வேற வேற வித்தியான்னு அங்க சந்தேகம் வந்துடுது. பூர்ணபக்ஷம் என்ன சொல்றான், அங்க பிரம்ம வித்தியை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், பிரம்மம் உபாசியமா இருக்கு, அந்த பிரம்மம் உபாசியமா இருந்ததுன்னா அதை உபாசிக்கணும், அதை உபாசிக்கணும். அப்ப எல்லா வித்தியைகள்லயும் பிரம்மம் தானே உபாசிக்கணும், உபாசிக்கப்படுறது. அதனால பிரம்மத்தை அடையிறது தானே பலனும் வருது, அது எதை உபாசிக்கிறோமோ அதை அடையும். இதுதான் இருக்கு. அது மாதிரி உபாசிக்கிட்டேன்னு சொன்னியே சொல்லிட்டு போன ஸ்லோகத்தெல்லாம் தியானம் உபாசனம் வித்யை வேதனம் பக்தி எல்லாம் பரியாய பதங்கள் நீங்க சொல்லிட்டீங்க. அதனால இப்போ சப்தம் வேதமா இருந்தா கூட பின்னமா இருந்தா கூட வேறுபட்டு இருந்தா கூட அதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் தானே சொல்றேன். அதனால இங்க எல்லா வித்தியைகளும் ஒரே வித்தியை தான். பிரம்ம வித்தியைகள் அத்தனையும் ஒரே வித்தியாவே இருக்கு அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறா குருபக்ஷர். அதற்குதான் சமாதானம் நானா சப்தாதி பேதா. சப்த பேதம்னா இருக்கு. என்ன பேதம் அப்படின்னாக்க குணங்கள்லாம் பின்னமா இருக்கு, பேரு வேலையா இருக்கு. நீ பிரம்ம வித்தியன்னு பொதுவா சொல்லலாம், பிரம்ம வித்தியன்னு பொதுவா சொல்லலாம். ஆனால் அங்க என்ன வரும் தெரியுமா? அதுதான் இங்க ஆரம்பிக்க போற வித்யாக பஞ்சாக்னி வைஸ்வானர தஹ மது அசது பூர்வ சம்யான் சாதிக்க போறேன். இப்போ பஞ்சாக்னி வித்யை வைஸ்வானர வித்யை மது வித்யை சத்வித்யை தஹர வித்யை இந்த மாதிரி பேர் வேற வேற சொல்லியோ இது ஒரு காரணம். அதே மாதிரியாக இன்னொரு காரணமும் இருக்கு. அனைத்தும் ஒரே இதுதான், பேர் பேர் வேற வேற வேற. ஆனால் பிரம்மன் தான் உபாசியம். ஆனால் உபாசியமான குணங்கள் இருக்கு பாருங்க, அந்த குணங்கள்ல வேற வேற. தஹர வித்தியில ஏழு ஆத்மா அபரவாத்மா விஜயோகமூர்த்தின்னு எட்டு, அதுதான் குணங்கள் அப்படின்னு. அதே சாண்டில்ய வித்திய வேற மாதிரி, மனோரூபா மனோமயா பாலரூபா சத்தியகாமகா அந்த மாதிரி சில குணங்கள், பதினாலு குணங்களும் அங்க சொல்றேன். இப்படி ஒவ்வொரு வித்தியிலையும் குணங்கள்னா உபாசிய குணங்கள்னா வேற வேற இருக்கு. சுவாமி ரொம்ப அழகா சாதிச்சிருக்காரு அதை வந்து அறியணும் சார் அப்படின்னா. ஏன்னா பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் இத்தனைதான் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இவ்வளவுதான் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள். அப்போ எல்லா குணங்களையும் நம்மளால உபாசிக்க முடியாது. உபாசிக்க முடியாதுன்றதுனால இந்த ஸ்ருதி என்ன பண்றது, உபநிஷத்து நம்ம பேர்ல இருக்கக்கூடிய பிரீதியினால அது அழகா நமக்கு உபகாரம் பண்றது. என்ன உபகாரம் பண்றது தெரியுமா அப்படின்னாக்க, நம்மளால எத்தனை குணங்கள் உபாசிக்க முடியுமோ அத்தனை குணங்களை அது சொல்றது. பத்து குணங்கள் இருபது குணங்கள் அப்படின்றத நம்ம நம்மளால உபாசிக்க முடியாது சொல்ல முடியாது. ஏன்னா அது சுலபமாக தான் அர்த்தம். பத்து குணங்கள்லாம் உபாதிக்க வேண்டியது, அதை அனுசந்தானம் பண்றதுன்னு அர்த்தம். அது நம்மளால முடியுமே, எல்லா குணங்களையும் நம்மளால பண்ணவே முடியாது. பார்வதி கேட்டா சகசிரநாமத்தே அது அத்தனையும் எல்லாராலையும் சொல்ல முடியுமா? கேரோபாயே நுணா விஷ்ணோ நாம சரஸ்ரகம் பட்சதே பண்டிதே நித்யம் சோதி விச்சாமியம் பிரபோ அப்படின்னுட்டு அவன் கேட்டா சிவனை பார்த்து. சிவன் அதுக்கு பதில் சொன்ன, ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம அபராமனே ராமநாம ராமா அப்படின்னு மூணு வாடி சொன்னேன். மூணு வாடி சொன்னேன்னாக்க ஆயிரம் சகஸ்திரநாமம் சொன்ன மாதிரி ஆகும், அதுவே போர்வை அப்படின்னு. ஏன்னா நமக்கு சக்தி இல்லை, எதையும் சொல்ல முடியல. அதனால எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ண முடியாது. அதனால இது வந்து ஒவ்வொரு வித்தியைக்கும் குணங்களை பிரிச்சு பிரிச்சு பகுத்து சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால குணபேதம் இருக்கு. இப்படி குணபேதம் இருக்கிறதுனால பல பிரம்ம வித்தியைகள் பிரகரணமும் வேறு வேறு. தார வித்யா பிரகரணம், சாண்டில்ய வித்யா பிரகரணம், பஞ்சாக்னி வித்யா பிரகரணம், சத்வித்யா பிரகரணம், வைஸ்வானர வித்யா பிரகரணம், மது வித்யா, எத்தனை எத்தனை பிரகரணங்கள். அந்த பிரகரணத்தினாலையும் மாறி மாறி போடும். அந்தந்த வித்தியில அந்தந்த கல்யாணுபவங்களை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி வரும் அத்தியாசம். அதனாலையும் அதுல இருக்கக்கூடிய குணங்களுடைய சங்கை எண்ணிக்கை அவைகளும் நமக்கு வித்யா பேதத்தை காமிச்சு கொடுக்கறது. வித்யா பேதத்தை காமிச்சு கொடுக்கறது வெவ்வேறு வித்தியைகள். ஏன்னா எல்லாருக்கும் நாராயண கோயிலுக்கு நாலு பக்கம் ஆகுபடி. நமக்கு வந்து எந்த வித்தியை பண்ணாலும் சரி, பிரம்ம பிராப்தி தான் நமக்கு பலன், பிரமாதம் அடையிறது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்குமே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். அதனால எந்த வித்தியை யாருக்கு பிடிச்சிருக்கோ அந்த வித்தியை கொண்டு அவ அனுசந்தானம் பண்ணட்டும், அதை அனுஷ்டிக்கட்டும். அதை அனுஷ்டிச்சாக்க அவ பலன் அடைஞ்சுக்கிறார். அதை எதுக்கு நாம வந்து இது பண்ணணும்? அதனால பல வித்தியைகள் இருக்கு, பல வித்தியைகள். இங்க சுவாமி என்ன பண்றதுன்னா ஒரு கிரமம் சொல்லிட்டு போற, எடுத்த உடனே பஞ்சாக்கினி வித்தியை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பஞ்சாக்னி வித்தியன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, பஞ்சாக்னி வித்தியை தான் நமக்கு அர்ச்சிராதிகதியை விதிக்கிறது. அது ஏ இத்தம் விதுகு ஏசே இமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே தே அர்ச்சிரம் அபிசம்பவந்தி அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா அர்ச்சிராதி மார்க்கத்தை நமக்கு உபதேசிக்கிறது. அதனால இந்த பஞ்சாக்னி வித்தியை தான் நமக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தை உபதேசிக்கிறது. அதனால அந்த வித்யா நமக்கு முக்கியமானது. இது வந்து ஸ்ரீபாஷ்யம் மத்தியானசாராவணி அதே மாதிரி கீதா பாஷ்யத்துல பாத்திரி சந்திரிகையில எல்லாத்தையும் விளக்கமா சொல்லியிருக்கா. ஆகையினால இந்த பஞ்சாக்னி வித்யா முக்கியமானது. அதே மாதிரி அதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, என்ன அப்படின்னாக்கா, இந்த உடம்பு சம்பந்தப்படாத ஜீவாத்மா அவனுடைய சுத்தாத்ம ஸ்வரூபம், அவனை சரீரமாக உடைய பரமாத்மா. அதனால பிரகிருதி வியுக்த ஜீவாத்மக பிரம்மோபாசனம், இத மாதிரி பிரகிருதி வியுக்தம். பிரகிருதின்னா இந்த உடம்பு, உடம்பு சம்பந்தம் இல்லாத ஜீவ சுத்தாத்ம ஸ்வரூபம், அதை சரீரமாக உடைய பரமாத்ம ஸ்வரூபம், இத உபாசிக்கணும்னு அங்க வந்து உபாசி ஆகாது. அதனாலதான் ஏ இத்தம் இது இத்தம் இவ்வாறு உபாசிப்பாரோ அப்படின்னு சொல்ல. அர்த்தபந்திகாரத்துல சுவாமி என்ன பண்ண, இத மாதிரி இருக்கு. ஆனா சில பேர் என்ன பண்ணுவா, இந்த பிரகிருதி நீத்தம் உடம்பு சம்பந்தம் இல்லாத ஜீவாத்ம ஸ்வரூபம், இந்த கர்மா என்ன பண்ணுவான், அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை ஒட்டி உபாசிக்க வச்சிருவான், பரமாத்மாவை உபாசிக்க வைக்காது. அப்ப என்ன ஆகும், நமக்கு வெறும் கைவல்யம் வேண்டிதான். கைவல்யம்ன்றது தேசிகம் திருவுள்ள பிரகாரம் நம்ம சம்பிரதாயத்துல கைவல்யம்ங்கிறது சம்சார பந்தம் தான். சம்சார பந்தமா போயிடவே அதுலயே பிரதிபந்தகமா நமக்கு அதை இழுத்து விட்டுடும். அதனால ஜாக்கிரதையா இருந்தோ அப்படின்ட்டு அர்த்தபஞ்சகாதிகாரத்துல சுவாமி விரோதி வர்க்கத்துல அதை எடுத்துக்க. அதே மாதிரி வைஸ்வானர வித்தியன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வைஸ்வானர வித்தியை இருக்குது, அதுல வந்து பிராணாக்னி ஹோத்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பிராணாக்னி ஹோத்திரம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அது வேற ஒண்ணு இருக்கு, வைஸ்வானர சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது சாட்சாத விரோதம் ஜெய்மினி அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்லிட்டு போயிட்டார். இந்த சாட்சாத விரோதம் ஜெய்மினின் இருக்க நீங்க எந்த பதத்தை சொன்னாலும் சாட்சாத் எந்திரமான் பரியம் தான் போகும். இதுல பரியவசானவர்த்தி அபரியவசானவர்த்தி ஏற்கனவே சொல்றோம், மன்னார்குடி சுவாமி சாதித்தேன் வேதாமான் சொன்னான். அதாவது அடியேன் அப்படின்னு சொன்னாக்கா பரியவசானவர்த்தி ஆகிடுறது. அடியேன் அப்படின்னு சொன்னாதான் பரியவசானவர்த்தி, நாம் அகம் அப்படின்னு சொன்னாக்க அபரியவசானவர்த்தி. ஏன்னா அகம் சொன்னாக்க எனக்கு அந்தரியாமியா சரீதியா இருக்கக்கூடிய பகவத் பரியந்தம் போகும், அதனால அது அபரியவசானவர்த்தி. இத வந்து மலையில சபை நடந்தது, அந்த சபையை நினைக்கிட்டு ஐசங்கர் வந்துட்டு கருணாநாதர் சபை எல்லாரும் வந்துட்டு இதை சொல்லிட்டேன். கருணாநாதர் சம்பிரதாய ரீதியா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த வைஸ்வான ரிஷப்து இது ஒரு பத்ததி கொண்டு இருக்கும். வைஸ்வான ரிஷப்து சொல்லிச்சு சாட்சாத விரோதம் ஜெமினியின் சூத்திரக்காரன் சொல்றேன். இத ஸ்ரீமந்திரகத்திரேதாரத்தெல்லாம் உதாரிச்சிருக்க சுவாமி. அதனால அந்த சூத்திரம் அடிக்கடி வரும் சிவபிரகாசியர் எல்லாம் பெரிய வாழ்னா கிரந்தங்கள் எழுதிச்சு இதை பண்றோம். அத மாதிரி மதுவித்யை, மதுவித்யை பாருங்க, இந்த மதுவித்யை வந்து தனத்தானே உபாசிக்கிறது. தன்னைத்தானே உபாசிக்கிறதுன்னா எப்படி அப்படின்னாக்க, ஒருத்தன் வசுவா இருக்கான், அஷ்ட வசுக்கள் சொல்ற பாருங்க, வசுவா இருக்கான். வசுவா இருக்கிறவன் என்ன பண்றான்னாக்க, தன்னையும் தனக்கு சரீரியா ஆத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் சேர்ந்து உபாசிக்கிறான். உபாசிக்கும் பொழுது அவன் எப்படி உபாசிப்பான் தெரியும், முடிஞ்சோ எனக்கு இப்ப நான் வசுவா இருக்கேன், அடுத்த ஜென்மத்திலயும் நான் வசுவா இருந்து அதுக்கப்புறம் நான் மோட்சத்துக்கு போனேன்னு ஆசைப்படுறான். அந்த மாதிரி உபாசிச்சான்னு வச்சுக்கோங்க, அது மதுவித்தியன்றது. ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்குவேன், இப்ப நான் வந்து வசுவா இருக்கேன், இந்த பதவியில இருக்கேன், அந்த ஸ்லோகன் தேசியன்றதா இருக்கிற யுக கோடி சகசிராணி விஷ்ணு மாராத்ய பத்மபோ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவாணிக்கு சுஸ்ருமே அப்படின்னுட்டு சாதிச்சிருக்க. யுக கோடி சகசிராணி, யுக கோடி சகசிரங்கள் விஷ்ணுவை ஆராதித்து பத்மபோகு சதுர்முக பிரம்மா புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம், திரும்பவும் திரைலோக்கிய தாத்ருத்வம் வேணும். மூணு லோகத்துக்கும் தாத்தா பிரம்மாவா இருக்கணும். ஏன் அப்படின்னு, இந்த ஜென்மா இந்த இதுல பிரம்மாவா இருக்கிறவன் அடுத்த ஜென்மாவில பிரம்மாவா இருப்பான்னு சொல்ல முடியாது. அவனுடைய பொண்ணுபாவ கர்மாவ கணவனுமாக மாறி போயிடலாம். அதனால இவன் திரும்பி ஆசைப்பட்டான். இது உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அது நான் சொல்றேன், அடுத்த ஜென்மாவை பிறந்தா இந்த ஆச்சாரியத்தருடைய வாழ்க்கையே நான் இருக்கணும், இந்த அப்பா அம்மாவுக்கே நான் பிறக்கணும், இந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த குழந்தைகளையே நான், இது ஆசை வரதே எல்லாருக்கும். இத மாதிரி இருக்கோம், அத மாதிரி அந்த பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வரும். அந்த ஆசை வந்ததுனாக்க அந்த பதவியை முன்னிட்டு மோட்சத்துக்கு போறது. அங்க சுவாமி அர்த்தபத்திகாரியாக ஒரு விஷயம் சாதிக்கிறார். என்ன அப்படின்னாக்க, அந்த வஸ்வாதிபத பிராப்தி பூர்வக மோட்ச பிராப்தின்னு அங்க அர்த்தம் அதுக்கு மதுவித்தியில. ஆனா திடீர்னு இவனுடைய புத்தி கர்மாவனால வஸ்வாதிபதமே எனக்கு போறோம், மோட்சமே வளர்ந்துருவான். அப்படி வந்துட்டுனாக்க அவனுடைய பிரயாசங்கள்லாம் எத்தனை போயிடும், திரும்பவும் அள்ளாடி உபாயத்தை அனுஷ்டிக்கணும்னு ஆயிடும். அதனால இந்த விழுந்துடக்கூடாது. ஆனா அது தார வித்தியை சாதிக்கிறார். தார வித்தியை ஏன்னா எத்தனை வித்தியா எல்லாத்தையும் சொல்லாம தெரியாதா, தார வித்தியா என்ன அப்படின்னாக்க, பரமாத்ம ஸ்வரூபம் ஏகாத்மா அகர்வாத்மாதி சத்திகாம சத்துவங்கல்பாக எட்டு குணங்கள் சொல்றோம். ஜீவாத்ம ஸ்வரூபமும் அப்படிதான் எட்டு இருக்கு. ஆனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, பகவானுக்கு எப்பொழுதும் பிரகாசம் இருக்குது, அவன் அகர்ம விஷயமா போயிட்டு அதனால. ஆனா சம்சாரி ஆத்மா இருக்கானே அவனுக்கு அதெல்லாம் இல்ல, கர்ம விஷயமா போயிடுவே அது மறைஞ்சிருக்குது. ஆனா எட்டு குணங்கள் அவனுக்கு இருக்கு. அதனாலதான் போக மாத்திர சாமி எங்க ஆச்சு அப்படின்னு சொன்னேன். சம்பத்தியாவை பால சேன சப்தாத்மன் சூத்திரக்காரன் சொன்னேன், சேன ரூபேன அபினிஷ்பத்தியதை அப்படின்னும் ஸ்ருதி சாந்தோகோபுரன் சொல்லிடுச்சு. ஆகையினால இது ரெண்டு பேருக்கும் ஒரே குணம்தான், பகவானுக்கும் இவனுக்கும். மம சாதர்மியமாகதா இதன் ஞான உபாட்சத்திய மம சாதர்மியமாகதா அப்படிங்கிற பகவத்கீதா ஸ்லோகத்துல இதான் விசாரிக்கிற. ஆகையினால இந்த தகராதிகரத்துல அது இருக்கு. அதனால இந்த ரெண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் எட்டு, அந்த எட்டு அஷ்ட குணங்கள்ன்றது அதுதான் ஜீவனுக்கும் இருக்கு. அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கே, அந்த பதவியை நாம் அடைய வேணாமா, அந்த நிலை நமக்கு வரண முடியும், அதுக்கோசரம்தான் இவ்வளவு பிரயாசப்படுறது எல்லாம் இல்லையா. ஆகையினால தகர வித்திய சொன்னார், சத்வித்திய சொல்ற சுவாமி. சத்வித்தியனாக்க வித்தியகள்லயே பிரதான வித்தியை எது, பிரதான வித்தியை ஏன் அப்படின்னாக்க, சிருஷ்டி பிரகரணத்தை சொல்றது, ஜகத்காரணத்துக்கு சொல்றது, அந்த மாதிரி அவெல்லாம் சொல்றாரு தத்துவமசி அது மாதிரி வாக்கியங்கள் அதையும் சொல்றது. அத மாதிரி நமக்கேத்த மாதிரி ஐந்து தாத்யமிதம் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசி அப்படின்னு, சஹ ஆத்மா தத்துவமசி ஐந்து தாத்யமிதம் சர்வம் இதெல்லாம் சொல்லி அழகா எல்லாத்தையும் இது பண்றது நமக்கு சமன்வயை பத்தி காமிக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றது, இங்க பஞ்சீகரண பிரக்கிரிய சொல்றது. இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை கொண்டுதான் நாம என்ன சொல்ல போறோம்னாக்க, எல்லா வஸ்துக்கள்லயும் எல்லாம் இருக்குன்னு சாதிக்க போறோம். சாதி சாரம் வரப்போறது புத்தி சரத்துல, நாலாவது சரத்துல சாதி சாரம் வரும். அந்த சாதி சாரத்துல இதெல்லாம் சாரம் பண்ண போறோம், அதுல இதெல்லாம் வரும். ஆகையினால இந்த மாதிரி சத்வித்தின்றது இப்படிப்பட்டது. இதனால இந்த வித்தியெல்லாம் பிரம்ம வித்தியைகள் பேரு. ஆனால் இதுலயே போட்டுட்டு காமிச்சுட்டாரு, பேர் பேதம் இருக்கு, குண பேதம் இருக்கு, உபாசிய குண பேதம் இருக்கு, பிரகரண பேதம் இருக்கு. இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த பிரம்ம வித்தியைகள்னா வேற வேறதான் ஒண்ணு சொன்ன. சரி, வேற வேற அப்படின்னு சொன்னாக்க இவர்கள் ஒரு வித்தியை பண்ணா போருமா அல்லது ரெண்டு மூணு வித்தியை சேர்ந்து பண்ணணுமா அப்படின்லாம் கேள்வி வரும். அதற்குதான் விகல்பக அவிசிஷ்ட பலத்வா அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டார். விசிஷ்ட பலம் இல்லை, அவிசிஷ்ட பலம், எல்லாருக்கும் ஒரே பலன் தான், ஒரே பலன் தான் எல்லாருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கர்மகாண்டம் இல்லை. கர்மகாண்டத்துல எப்படின்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் ஜோதிஷமையாக பண்ணா அதனால சொர்க்கம் அவனுக்கு பலன் கிடைக்கும். ஆனா ஒரு முறை பண்ணினான்னு வச்சுக்கோங்க, ஒரு முறை பண்ணினதுக்கு 10 வருஷம் அங்க இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இன்னும் 20 வருஷம் அங்க இருக்கணும் சொர்க்கத்துல. அப்ப இன்னொரு வாட்டி பண்ணே இருக்கணும், திருப்பி திருப்பி திருப்பி எவ்வளவு நாள் பண்றானோ அவ்வளவு நாள் அங்க கிடைக்கும் அவனுக்கு சொர்க்க அனுபவம்ன்றது. அதனாலதான் சொர்க்கேபி பாத பீதஸ்ய க்ஷயிஷ்ணோர் நாஸ்தி நிர்பதி. சொர்க்கத்துல கூட போனா எப்ப நம்ம திரும்பி போய் விழுவோமோ தெரியாதே, எப்ப போய் திரும்பி விழுவோமோ தெரியாதே அப்படின்னா அவனுக்கு பயம் வருது. சுவாமி பெருமாள் தாத்தரி இத பகவத்கீதையில சொல்லும் பொழுது 6வது அத்தியாயத்துல ஏற்கனவே சொல்றேன் நினைக்கிறேன், நேகாபிக்கிரமணாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே அப்படின்னு சாதிக்கிறார். அது 2வது அத்தியாயம். 6வது அத்தியாயத்துல இதை கேள்வி கேட்கிறான் அர்ஜுனன். ஒத்த வந்து கர்மயோகத்தை ஆரம்பிச்சான் அல்லது ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டான், அவன் ஆரம்பிச்சுட்டு முடியலன்னு விட்டுட்டான், அவனுடைய கதி என்ன அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுனன். அதற்கு பெருமாள் சொல்றார், அவனுக்கு ஒரு பருவம் கிடையாது. இவன் வந்து ஆரம்பத்துல ஆரம்பிச்சுட்டான் கர்மயோகத்தை, அதனாலேயே அதனுடைய பலனாலேயே அவன் பலத்தை எதிர்பார்க்காம தான் பண்ணினான், அதனால நேர சொற்கலோகத்துக்கு போயிடுவான். பொதுவான ஜோதிஷோமையாகமோ சோமையாகமோ அல்லது தர்சகுணமாக எட்டியோ அக்னிஹோத்திர ஹோமமோ அனுஷ்டிச்சாக்க எவ்வளவு பண்ணாலும் அவ்வளவு ஏத்த மாதிரி பலன் கிடைக்கும் சொர்க்கத்துல. ஆனா இவன் அதெல்லாம் அனுஷ்டிக்கல, கர்மயோகம் பிரம்ம வித்தியைக்கு உதவ கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சான். அது விட்டுட்டான், நடுவிலேயே விட்டுட்டான். ஆனால் அதோட பலன் சொர்க்கலோகத்துல போய் இவன் எவ்வளவு நாள் இஷ்டப்படுறானோ அவ்வளவு நாள் அங்க நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுக்கே அடுத்து போய் திரும்பி வருவானோ மரத்து எப்படி வருவோம் தெரியுமோ அப்படின்னாக்க, இத மாதிரி நல்ல வம்சத்துல யோகிகளுடைய வம்சத்துல ஆனந்த சாய்க்கிற ஜெனித்வாகும் வம்சே மகத்து ஜெகதி கியாதயசாம் அப்படின்ற அங்க சுவாமி தேசிகன், யோகிகளுடைய வம்சத்துல நான் பிறந்தேன், ஏன்னா சொட்டை குலத்தவர்கள், அதனால சொட்டை குலத்தவர்கள்னாக்க இந்த அடியனுக்குலாம் ஒரு அல்ப பெருமை இதுல நான் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கலைன்னா கூட அந்த நாதமணிகள் ஆள வந்த திருமலை நம்பிகள் திருக்குறைய பிள்ளான் அவம்சம் வச்சு எங்களுக்கு அதுல பொறுத்துட்டேன்னு ஒரு சந்தோஷம். அந்த சொட்டை நம்பிகளுடைய வம்சம் இதெல்லாம் சொட்டை குலத்தவர்னே பேரு. இவாள்லாம் யோகிகளா இருந்தவன், யோகிகளா இருந்ததுனால அந்த யோகிகளுடைய வம்சத்துல நான் பிறந்தேன், ஆனால் நான் எதுவுமே நல்லது பண்ணலையே ஆள வந்தார் நித்யானந்தானம் என்று ஆள இருந்தார் அவருக்கும் நித்யானந்தானம் பண்ணிக்கிற சரணாரவிந்த பிரேம பிரகரவதி மாத்தமந்தன் பிதாமகம் நாதமணி விலோக்கிய பிரதீதம திருத்தம சித்தையிருப்பார். உங்ககிட்ட வந்து கிருத்திரிமம் இல்லாத பக்தி, உன்னுடைய சரணாரந்தத்திலேயே பிரேம பிரகேசம், அதுக்கு எல்லையும் கிடையாது அவருக்கு நாதமணிகளுக்கு. அவருடைய பேரன் நான், அதனால என்ன பார்க்காத, என்னுடைய அனுஷ்டானத்தையோ என்னுடைய இதெல்லாம் பார்க்காத, பிதாவகம் நாதமணி நோக்கி தாத்தாவான நாதமணியை பார்த்துக்கோ, அவருடைய அனுஷ்டானத்தான் பார்த்துட்டோம், அவருடைய திறமையின் சம்பந்தம் என்ன சொல்றோம் இல்லையோ, அதை வச்சு நான் அனுகிரகிச்சிருவோம். அதனால உதாரணத்தில் அனுகிரகிச்சு மத்ரத்த மஜிந்த இப்பா, என்னுடைய ஒழுக்கம் என்னெல்லாம் பார்க்காத, என் அனுஷ்டானத்தெல்லாம் பார்க்காம அனுகிரகிச்சிருன்ற. அதனால அப்படிப்பட்ட யோகிகளுடைய வம்சத்துல சாதிக்கிறார். அதனால அங்க வந்து பாஷ்யம் அதுதான், பெரிய யோகிகளுடைய வம்சத்துல இவன் பிறந்துருவான், பிறந்து யோகத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிருவான்ட்டு அங்க இருக்கு. அதே கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட பலத்துக்கோசரம் கர்மாவை பண்ணாக்க, ஒரு முறை நம்ம கர்மாவை அனுஷ்டிச்சாக்க கொஞ்ச நாள் தான் கிடைக்கும், ரெண்டு வாட்டி பண்ணா இன்னும் கொஞ்ச நாள், மூணு வாட்டி பண்ணா இன்னும் கொஞ்ச நாள், இப்படி இப்படி ஏறிண்டே போகும். ஆனால் அதுக்கு பூர்வ பட்சம் கேக்குறான், அத மாதிரி ஒரு வித்தியை ஒருத்த அனுஷ்டிச்சான் அதனால கொஞ்ச நாள் கிடைக்கிறது மோட்சத்துல, இன்னொரு வித்தியை அனுஷ்டிச்சாண்டாக இன்னும் அதிக நாள், எப்படி வரலாமா? அது கிடையாது, அது கிடையாது. வித்தியை அனுஷ்டிச்சாக்க பிரம்ம பிராப்தி தான் உனக்கு, பிரம்ம பிராப்தி. பிரம்ம அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, கொஞ்சம் வேதாந்தம் தான், சத்கிருத நியாயம்னு ஒண்ணு சொல்றோம். சத்கிருத நியாயத்துக்கு என்ன அர்த்தம், யதாக்கிருத ரஸ்மின் லோகே புருஷோ பவதி ததா இத பிரேத்திய பவதி அப்படின்னு இருக்காங்க. அதாவது இங்க எப்படி உபாசிப்பானோ அதே மாதிரியே அங்கேயும் அனுபவிப்பான் அப்படின்னு இருக்கு. அப்ப தார வித்தியாசம் அனுஷ்டிச்சான், எட்டு திருக்கல்யாண குணங்கள் தான், எட்டு திருக்கல்யாண குணங்களையும் இவன் வந்து உபாசிச்சிருக்கான் அனுசந்தானம் பண்ணி. அப்படியானாக பெருமாளுடைய எட்டு குணங்களை ஒன்றியதான் அவங்க அனுபவிப்பானா அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு அது கிடையாது, இது எல்லா குணங்களையும் அனுபவிப்பான். சர்வான் காமான் சக பிரம்மனாதி தஸ்தி தேதி சர்வான் அப்படின்னு பிரயோகம் ஆகுது. அதனால அனைத்து திருக்கல்யாண குணங்களையும் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அதனால என்ன எடுத்துன்னா, இந்த பக்கத்து நியாயத்தினுடைய சுரூபம் என்ன அப்படின்னா, சுவாமி தேசிகன் வந்து இதுல க்ஷேம கிரகஸ்திரே சார்த்தம் சாய்க்கிறார், உபாசித குண அதேரியா பிராப்தா வக்தி அபகிஷ்கிருத அபகிஷ்கிரியா சாதக்கிருதன் நய கிராஹியா நாகானம் தரவர்ஜனம். நம்ம என்ன உபாசிக்கிறோமோ அந்த குணங்கள் ஒண்ணு கூட விட்டு போகாது, நிச்சய அவைகள் கிடைக்கும். சரி அப்படின்னு மீதி குணங்கள், மீதி குணங்களும் கிடைக்கும். இந்த குணங்கள் நிச்சயமா கிடைச்சிடும், மீதி திருக்கல்யாண குணங்களும் இவனுக்கு கிடைச்சிடும். எல்லா திருக்கல்யாண குணங்களையும் அனுபவிப்பான். அதனால அயோக வியவச்சேதம் தான் இந்த இடத்துலன்னு சொல்றா, அயோக வியவச்சேதம் ஏற்கனவே சொல்றோம். அதாவது மீதி குணங்கள்லாம் சேராது வராதுன்னு ஒருத்தன் சொன்னான்னு அது தப்பு, எல்லா குணங்களும் இவனுக்கு வரும், அத்தனையும் அனுபவிக்கும்படியா இவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது அது. அதனால எல்லா குணங்களையும் அனுபவிக்கிறான், எல்லா வித்தியைக்கும் அப்படிதான். எந்த வித்திய நம்ம அனுஷ்டிச்சாலும் அந்த வித்தியைக்கும் சரி எல்லா வித்தியைக்கும் ஒரே பெருமாள் தான், ஒரே பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் தான். அத மாதிரி இதுல ஒன்னே ஒண்ணு, தவறு வந்தது குருவும் அவ்வுருவன் தானே, தவறு வந்தது பேர் மத்த பேர் அப்படின்னு சொன்னார். இது அச்சையில சொல்றது அது. ஆனாலும் அங்க போனாலும் நான் ராமனா உன பாக்கணும்னு ஆசைப்படுறேன், கிருஷ்ணனா பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பெருமாள் தேவை காமிச்சிருவார், தேவை பண்ணி நமக்கு அனுகிரகிச்சிருவார். அதனால அதெல்லாம் கூட அவன் இஷ்ட பிரகாரம் எத்தனாலும் அனுபவிக்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், அவ்வளவு விசேஷமானது அது அப்படின்னு அர்த்தம். ஆகவே எல்லா வித்தியைக்கும் துல்லியமான பலன், சமமான பலன் தான். அதனால விகல்பமும் தெரியறது, இங்க விகல்பமும் தெரியறது. சரி இப்ப என்னாச்சு, பிரம்ம வித்தியைகள் பல இருக்கு, பல இருக்கிறதுக்கு காரணம் அந்தந்த சப்தம் வினைச்சொற்கள், அந்தந்த குணங்கள், அத மாதிரி அந்தந்த இது பிரகரணங்கள், இதெல்லாம் கொண்டு பல விதமா இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு அனுஷ்டிச்சாலே நமக்கு இது வரும், மோட்சம் கிடைச்சிடும், அதனால விகல்பம் வந்துடும் அப்படின்னா சொல்லியாச்சு. இப்போ அதன் பேர்ல என்ன வருதுன்னாக்க, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் மூணு இருக்கே, அத வந்து பண்ணணுமா வேண்டாமா, அல்லது ஒண்ணு பண்ணாலே கிடைச்சிருமா மோட்சம் அப்படின்லாம் கேள்வி வரும். அதற்கு மீமாம்சகன்லாம் கர்மாவே போர்மே, என்னத்துக்கு இதெல்லாம் ஞான யோகமோ அம்மா பக்தி யோகமே வேண்டாமே, கர்மயோகத்தினாலே அடைஞ்சுள்ளாமேன்னு மீமாம்சகன் சொல்றார். அதற்கு சூத்திரகாரர் திருவள்ளம் உகப்பா இல்ல, ஏன் அப்படின்னா பெருமாளே சொல்லிட்டு போயிட்ட கர்மயோகம் சித்த சுத்திய கொடுக்கும், அந்த சித்த சுத்தி வந்ததுனாக்க ஞான யோகத்தினால ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்கும். இந்த ரெண்டுதான் நமக்கு யோகியதையை சம்பாரிச்சு கொடுக்கறது, பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு யோகியதையை சம்பாரிச்சு கொடுக்கறது, ஒரு சம்ஸ்காரம் உண்டாகிறது. பலனை எதிர்பார்க்காம கர்மாவை அனுஷ்டிச்சோம்னாக்க நமக்கு சித்த சுத்தி, மனசு தோஷமற்றதா போயிடும், எந்த சிந்தனையும் இருக்காது. எந்த சிந்தனையும் இல்லாததுனால ஐகிக ஆமுஷ்மிக பலன்கள்ல இவனுக்கு விரக்தி வரும். அதனால ஆத்ம சாட்சாத்காரத்துல போனோட ஞான யோகத்தை அனுப்பிப்பான். அந்த ஆத்ம சாட்சாத்காரம் வந்ததுன்னாக்கா இன்னும் சுத்தாத்ம சுரூபத்தை பார்த்துட்டான், சுத்தாத்ம சுரூபமே இவ்வளவு ரெண்டா இருக்கு அப்படியானாக்கா பரமாத்மாவுடைய திவ்யாத்ம சுரூபம் எப்படி இருக்கும், திவ்யமங்கல விக்கிரகமே இவ்வளவு ரெண்டா இருக்கு, பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை யாரால பார்க்க முடியும், அதை எப்படியாவது அடங்கிடணும்னு ஒரு வெறி யாசை, அதிலே இவன் உபாசனத்தை அனுஷ்டிப்பான். ஆக இந்த கர்மயோகமோ ஞான யோகமோ இது நமக்கு அதிகாரத்தை சம்பாதிச்சு கொடுக்கறது, அதிகாரத்தை சம்பாதிச்சு கொடுக்கறது. அப்போ இத சம்பாதிச்சு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதிக யோகியத்தை கொடுக்கணும்னாக்க அதுக்கு என்ன அனுஷ்டிக்கணும் அப்படின்னா வர்ணாசிரம தர்மங்கள் அனுஷ்டிக்கணும். நேற்றையெல்லாம் சொன்னோம், அது வர்ண தர்மம்னு ஆசிரம தர்மம் இதை எல்லாத்தையும் அனுஷ்டிக்கணும், இந்த மாதிரி அனுஷ்டிக்கணும். இதுல ஒரு விஷயம் இருக்கு, பிரம்ம வித்யைக்கோசரம் கர்மாவை அனுஷ்டிக்கிறது, கர்மாவை அனுஷ்டிக்கிறது. அப்போ வர்ணாசிரம தர்மங்களும் இருக்கு, வர்ணாசிரம தர்மங்களும் இருக்கு. இப்ப ஒருத்தனுக்கு ஞான யோகம் சித்திச்சு கொடுத்தோம், ஞான யோகம் சித்திச்சு கொடுத்தோம்னாக்க அப்போ ஆத்ம சாட்சா்காரம் வந்துடுறது. ஆத்ம சாட்சா்காரம் வந்துருச்சோம்னாக்க இவன் வந்து கர்மயோகத்தை அனுஷ்டிக்காதா கூட பரவாயில்ல, ஏன்னா எனக்கு இது வந்துருத்தோ இல்லையோ, ஆத்மா அவ்வளவு அது வந்துருத்தோ இல்லையோ, அது வந்துடுறவே அவன் வந்து அதை பண்ணாட்டா கூட பரவாயில்ல. அதனால ஆனா வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சே ஆகணும், அதாவது பக்தி யோகம் ஆத்ம சாட்சா்காரம் வந்து பக்தி யோகத்துல புகுந்து பக்தி யோகமே இவனுக்கு சித்திச்சு கொடுத்தோம், சித்திச்சு கொடுத்தனே இவனுக்கே தெரியும், பசி தெரியாது, தாகம் தெரியாது, எதை பார்த்தாலும் எம்பெருமானாவே தெரியவான், உண்ணும் சோறு பருகனையே தென்னம் மட்டிலை மண்டாம் கண்ணன் எம்பெருமான் அவனுக்கு புரட்சி உண்டாகும். அந்த மாதிரி வந்ததுன்னாக்க அவனுக்கு பக்தி யோகம் சித்திச்சு கொடுத்தோம்னு அர்த்தம். அப்போ கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டாம், ஆனால் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும், வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணும். சுவாமி உத்தரகிருத்தியாதிகாரத்துல ஒரு உதாரணம் சாதிக்கிறார், பிரபத்தியுத்தர காலம், அப்போ என்ன அவன் பண்ணணும்னு இருக்கு, அதுல ஆக்யா கைங்கரியம் பண்ணணுமா வேண்டாமான்னு சந்தேகம் வந்துடுறது. சில பேர் ஆக்யா கைங்கரியம் பண்ண வேண்டியது இல்ல, அனுஜா கைங்கரியம் பண்ணினா போரும் அப்படிங்கிறார். அந்த எந்த பாகம் இருக்கேன், கணைத்தலம் கற்றனவை கன்ற கிழங்கு நனைத்தமிழ்வையே என்று பாவத்தோட அனைத்தெல்லாம் சேராக்கும் நச்செல்வன் தங்காயத்துல அவ வந்து அமைச்சா கைங்கரியம் தான் முக்கியம், ஆஜ்யா கைங்கரியம் முக்கியம் இல்ல. கரவைகள் கட்டுக்கரவை கணங்கள் பலகிறந்து சற்றாத்திரையே சிட்டு தெரிச்சையும் நடத்துல ஆஜ்யா கைங்கரியம், அனைத்தலம் கற்றமை கன்ற கிழங்கு நடத்துல அனுஜா கைங்கரியம். இந்த அனுஜா கைங்கரியத்தை பிரதானமா எடுத்துட்டு இருக்க ஏகதேசிகள். ஆனால் சுவாமிக்கு அத்திரவுள்ள வகுப்பு இல்ல, ஏன்னா பெருமாள் சொல்லிட்டு போயிட்டார், சுரிஸ்மதி மமை ஆஜ்யா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆஜ்யா சேதி மம துரோகி மத் பக்தோபின வைஷ்ணவா அப்படின்னு சொல்லிட்டார். ஆஜ்யா கைங்கரியங்களை ஒருத்தன் ஒப்புட்டான்னு வச்சுக்கோங்கோ, அவன் என்னுடைய பக்தனா இருந்தா கூட அவன் வைஷ்ணவனே கிடையாது, அவன் துரோகி. அதனால ஆஜ்யா சேதி ஆஜ்யா கைங்கரியத்தை அவன் சேர்த்துட்டான், உடைச்சிட்டான், பொறுப்படி எல்லாம் பண்ணிட்டான். அதனால இது அவங்க வந்து அவன் வந்து என்னுடைய பக்தராக என்னுடைய வைஷ்ணவனே இல்ல, என்ன சேவிக்கிறான் ஆனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அவனை அப்படின்னு பெருமாள் சொல்லிருக்க. புருஷ தர்மத்தில் அது இருக்கு. ஆக இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆக்ஞா கைங்கரியம் அனுஷ்டிச்சே ஆகணும். அதுக்கு ஒரு உதாரணம் சாய்க்கிறேன் உத்தரகிருஷ்டி அதிகாரத்துல சுவாமி தேசியம். ஒருத்த வந்து இந்த கரையில இருக்கான், நதி நதிக்கரையில, அந்த கரைக்கு போகணும். அதுக்கு படகு எப்ப வரும்னு காத்துட்டு இருக்கான். படகு வரத்துக்கு காத்துட்டு இருக்கிற சமயத்துல அது வரத்து கொஞ்சம் நாழி ஆகிறது. அந்த சமயத்துல தாயக்கத்தை விளையாடலாம். இந்த தாயக்கத்தை விளையாடுச்சு அங்க பணம் வச்சு விளையாடலவன். அந்த பொழுது போகிறதுக்கு அந்த வண்டி படகு வரல பரியத்தும் ஏதோ விளையாடலாமேன்னு விளையாடிட்டு இருக்கான். இப்போ ஒத்த அண்ணன் ஒருத்தவன் விளையாடிட்டு இருக்கான், ரெண்டு மூணு பேர் பணம் வச்சுன்னு சூதாடுறாவோ தாயக்கத்தை விளையாடுறான். இங்கேயோ இந்த தூதம் எப்படின்னாக்கா பணம் கிடையாது, பொழுது போக்குறதுக்கோசரம், பொழுது போக்குறதுக்கோசரம் யூதம் விளையாடினாலும் அல்லது பணத்தை வச்சுட்டு பணத்துக்கோசரம் சூதாடினாலும் எதுவா இருந்தாலும் ஒரே மாதிரிதான் விளையாடணும். நான் வெறும விளையாடணும் பொழுது போக்காடுறதுக்கோசரம் நாடு போட்டாக்கா எட்டு வைக்கலாமா இல்ல ஆறு வைக்கலாமா இல்ல பன்னெண்டு வைக்கலாமா? பன்னெண்டு போட்டா பன்னெண்டுதான் வைக்கணும். காய தாயன் போட்டா தாயன் தான், தாயன் போட்டாட்டா உள்ளதான் உட்காந்து இருக்கணும். இந்த மாதிரிதான் பண்றோம். அந்த இடத்துல நம்ம ஒரு நியத்திய வந்து கடைபிடிக்கிறோமா இல்லையா? அதனால பணவந்த தியூதமோ அல்லது பொழுதுபோக்குறதுக்கோசரம் தியூதமோ இந்த ரெண்டு தியூதம் சூதாட்டங்கள் தாயக்கிட்ட விளையாடுறது இப்படி விளையாடுனா அதுல ரெண்டுத்திலையுமே நியமத்தை நம்ம பாத்துக்கிறோம், ஒரே மாதிரிதான் விளையாடுறோம் அதுல. அதனால பணத்தை வச்சு விளையாடுறதுக்கோசரம் ஒழுங்கா விளையாடுறது, பணம் இல்லாட்டாக்க இஷ்டத்துக்கு விளையாடலாம்ன்றது கிடையாது. இதுதான் கிரமம் இருக்கு. அதை சொல்லிட்டு சுவாமி சாய்க்கிறார். அத மாதிரிதான் இப்ப பிரபத்தி பண்ணிட்டான், உபாயத்தை அனுப்பிச்சாச்சு, நம்ம பிரம்மாண்ட பிரபத்தி பண்ணிட்டோம், என்ன வேணாலும் பண்ணலாமோ அப்படின்னு இருந்துடக்கூடாது. அதனால வர்ணாசிரம தர்மங்களை அனுப்பிச்சு ஆகணும். இது அவனுக்கே அப்படி ஒரு பிரபன்னன், நீயே எனக்கு எல்லாம் அனன்ய கடிகன், அனன்ய பிரயோஜனன் அப்படின்னு சொல்லிட்டு அனன்ய உபாயம் சொல்லிட்டு பெருமாட நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம். அவனுக்கே ஆக்ஞா கைங்கிறது அவசியம் அனுப்பிச்சுதான் ஆகணும்னு சொல்லச்ச பக்தி அவகனிஷ்டனுக்கு கேள்வியே கிடையாது. அவன் கண்டிப்பா அனுப்பிச்சே ஆகணும். விகிதத்துவாச்ச ஆசிரம கர்மாபி அப்படின்னு சூத்திரக்காரன் சொல்ற, ஆசிரம கர்மாக்களை அனுப்பிச்சிக்கணும் அவன். அதனால எது ரெண்டுத்துக்கும் சேர்த்து அப்படியே அனுப்பிச்சிக்கணும், தந்திரமா பண்ணணும். ரெண்டுமே சந்தியாவந்தனம் பண்றோம். சந்தியாவந்தனம் பிரம்மயுத்தம் பண்ணுவான், அப்ரமயுத்தம் பண்ணுவான். ஆனா பிரம்மயுத்தம் பண்ணச்சே அந்த சந்தியாவந்தனன்றது நிச்சயமா ஆகுது. அந்த மாதிரி மோக்ஷார்த்தமா பண்ற பக்தி யோகம் இருக்கு, அது போதும் இவன் பண்றதா ஆயிடுறது. ஆகையினால இது அவசியம் அனுசிச்சு ஆகணும். இந்த இது சொன்னமே ஆக்ஞா கைங்கரியத்தை, அது வர்ணாசிரம தர்மங்களை, வர்ணாசிரம தர்மங்களை அனுசரிச்சு ஆகணும். அதுக்குதான் முதல்ல ஒண்ணு சொன்னது என்னதுன்னு அப்படின்னாக்க, ஒருத்த வந்து எது பண்ணினா கூட பக்தி யோகத்தை அவனுக்கு கிடைச்சிடுச்சு, பக்தி யோகம் வந்துட்டா கூட அவன் என்ன பண்ணனாக்க வர்ணாசிரம தர்மத்தை கர்மயோகத்தை விடலாம், வர்ணாசிரம தர்மத்தை விடக்கூடாது. அப்படின்னு அந்த பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய கர்மாக்கள் சிலதெல்லாம் இருக்கும், அந்த கர்மாக்களை விட்டு கூட போகலாம். ஆனால் வர்ண தர்மத்தையோ ஆசிரம தர்மத்தையோ விடவே கூடாது, விடவே கூடாது. அவசியம் இது பண்ணியே ஆகணும். அது எப்படி அப்படின்னாக்க இதிகர்த்தவியதா அப்படின்னு பேருக்கு எல்லா பாரிபாஷிக பதங்கள் அதாவது கோட் வேர்ட்ஸ் அப்படின்றோம். பாரிபாஷிக பதம் என்னன்னா இதிகர்த்தவியதான்னு ஒண்ணு இருக்கு. மீமாம்சகர் தான் இதெல்லாம் சொல்றா. ஒரு நம்ம எந்த கர்மாவை அனுப்பிச்சாலும் சரி, உடனே என்ன எதுக்கோங்க இந்த கர்மாவை அனுப்பிக்கிறோம், என்னத்துக்கோதான் இதை பண்றோம், என்ன பலன், அதுக்கு என்ன உபாயம், அது எப்படி பண்றோம், மூணு கேள்வி வருது. கிம் பாவையே, கேன பாவையே, கதம் பாவையே. அதே மாதிரி தேசிகன் பாது மீமாம்சா பாதுகேன கிமர்த்தம் பாவையே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதான் நான் சொர்க்கத்துக்கோசரம், நான் சொர்க்கத்துக்கோசரம் கர்மாவை நட்டிக்கிறேன். எந்த கர்மா? தர்சபூத மாசம் யாகம், அடுத்த அக்னிஹோத்திர ஹோமம், அடுத்து சோம யாகம், ஏதோ ஒரு யாகம் கர்மா. கேன பாவையே, கதம் பாவையே, எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, அதனுடைய அங்கங்கள் பிரயாஜயாகம் அணுவியாஜயாகம் இவைகள் எல்லாம் பண்ணணும். அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்ற, மீனாம்சகாரே சொல்ற, ஒருத்தன் கோடாலி சென்றிருக்கான். அந்த கோடாலியை கொண்டு ஒரு மரம் இருக்கு, அதை வெட்டி வெட்டணும், மரத்தை வெட்டி இது பண்ணணும். அப்போ கிம் குறியா என்ன பண்ணணும்? துவைதீபாவம் குறிய ரெண்டா வெட்டணும். கேன குறியா எதனால பண்ணணும்? கோடாலினால பண்ணு. அது எப்படி பண்ணணும்னாக்க, மேல தூக்கி அதுக்கப்புறம் பலமா அந்த மரத்துல அடிக்கணும் கோடாலியால. இதுதான் இதிகர்த்தவியதான் பேர். இதிகர்த்தவியதா அப்படி இப்படி பண்ணணும். இதிக கர்த்தவியம் எவ்வாறல்லவோ பண்ண வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இது பாரிபாஷிக பதம். இது இதிகர்த்தவியதா அப்படின்னு மீமாம்சகர் சொல்றார். அதை இங்க சுவாமி சாதிக்கிறார். அதாவது நாம வந்து மோக்ஷம் நமக்கு வேணும். கிம் பாவையே? மோக்ஷம் பாவையே. கேன பாவையே? உபாசனேன பாவையே. கதம் பாவையே? கர்மயோக ஞானயோக வர்ணாசிரம தர்மைஹி பாவையே அப்படின்னு சொல்லணும். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, வர்ணாசிரம தர்மங்கள் என்ன, இவைகளை கொண்டு அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி சொல்றதுன்றத அங்க சொல்லியிருக்காரு. அதனால இது இதிகர்த்தவியதையா இருக்கு. இந்த யாகங்கள் வர்ணாசிரம தர்மங்கள் இவைகள்லாம் தான் அங்கங்களா இருக்கு. அதனால மோட்சத்தை அடையணும். உபாசகன் மோட்சத்தை அடைகிறான். எதனால் அடைகிறான்? உபாசனத்தினால் அடைகிறான். எப்படி அடைகிறான்? இந்த மாதிரி இதிகர்த்தவியதை வர்ணாசிரம தர்மங்கள், அந்த மாதிரி கர்மயோகம் ஞான யோகம் சிரவணம் மனநம், அந்த மாதிரி பால்யம் பாண்டித்யம், இத்தனை நிறைய அங்கங்கள் இருக்கு. இவைகளெல்லாம் அனுஷ்டிச்சு அவன் அடைகிறான். இப்படி அடையிறதுனால இவனுக்கு மோட்சம்ன்றது சுலபமா கிடைச்சிடும். இது அத்தனையும் சேர்ந்திருக்க. இத இந்த ஸ்லோகத்துல நமக்கு விவரித்து சாதிக்கிற சுவாமி. அதனால இப்ப என்ன எடுத்து, நிறைய பிரம்ம வித்தியைகள், இவைகள்லாம் வேற வேற பிரம்ம வித்தியைகள், இவைகள்லாம் ஒரே பழத்தை உடையவைகள், ஒரே பழத்தை உடையவைகளா போயிட்டதுனால இவைகள்லாம் விகல்பம் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒண்ணத்தை கொண்டு பண்ணிக்கலாம், இது விகல்பம் பண்ணலாம். அதுக்கு கர்மயோகம் ஞான யோகம்லாம் நமக்கு அதிகாரத்தை யோகியதையை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கோசரம் அது இருக்கும். அது அது மாத்திரம் இல்ல, பரமாத்மாவையே நினைச்சு நாம பண்ணணும். பரமாத்மாவையே நினைச்சுதான் அதை பண்ணணும். வேற எதையுமே பண்ண கூடாது, வேற எதையா நினைச்சு கூடாது. வேற எதாவது நினைச்சு கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அதாவது பெருமாளை விட்டுட்டு, பெருமாளை விட்டுட்டு வந்து நம்மள வண்டி பார்த்துக்க கூடாது. அது என்ன பண்ணணும்? கர்மயோகத்தினால சித்தசுத்தி வந்து அதுக்கப்புறம் ஆத்ம சாட்சா்காரம் வரணும். அதுதான் சுதிருஷ்டி. அந்த தன்னையே முதல்ல தெரிஞ்சுட்டு, தன்னை தெரிஞ்சிருந்தாதானே பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும். என்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கணும். ஞானி அப்படின்றதுக்கு பாஷ்யகாரர் அர்த்தம் பண்றார். சங்கராச்சாரியன் பண்ண ஞானின்னா வெட்டு தத்துவ வேதின்னு அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டார். வெட்டுநவை அறிந்து கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். எம்பெருமானாரோ தன்னுடைய சேஷத்துவம், சேஷத்துவத்தை தெரிஞ்சின்றவன், நான் எம்பெருமானுக்கு சரீர சுரூபத்தை உடையவனா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு ஆத்ம சாட்சா்காரம் வந்தது என்ன, அதன் பிறகு இந்த கர்மயோக ஞான யோகத்தினால ஆத்ம சாட்சா்காரம் வந்தோம்னா பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பாங்க. அதுக்கு வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இதுவா இருக்கு, இதுகத்தவியதையா இருக்கு. அப்படி இருந்துட்டு இவன் மோட்சத்தை அடைவான். அதுக்கோசரம் இந்த ஸ்லோகமானது வருது. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு இதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். வித்யா பஞ்சாக்னி வைஸ்வானர தஹர மது ஞாச சத்பூர்வ சம்ஞாஹ நானா சப்தாதி வேதான் துலித பலதையா சத்விகல்பஷ்ட கர்மஜானாட்சயோகோ விஹபரபஜன அதிக்ரியாத்தௌ ஸ்வத்ருஷ்ட்யா தர்மை வர்ணாஸ்ரமாணம் த்ரயமிதம் அவதன் சேதி கர்த்தவ்யதாகம். பஞ்சாக்னி வைஸ்வானர தஹ மது ஞாச சத்பூர்வ சம்ஞா வித்யா. தெரிஞ்சீங்கன்னா ஞாபக வித்தியை சொல்லாம ஒரு பேரா. அதனால இங்க சாதிக்கிறார் பஞ்சாக்னி வித்யை, வைஸ்வானர வித்யை, தஹர வித்யை, மது வித்யை, ஞாச வித்யை, சத் வித்யை, சத் வித்யை. இந்த மாதிரி பெயரை உடைய பூர்வ சம்ஞாக, இந்த மாதிரி பெயரை உடைய வித்யைகள் இவைகள்னா சப்தாதி பேதாது. சப்தாதி பேதாது ஏற்கனவே சொன்ன சப்தம், வர்கரணம், அபியாசம், குணம், சங்கை, சம்யா அப்படின்ட்டு அந்த பேதத்தினால நானா வேற வேற இருக்கு. இங்க ஞாசன்னு ஒரு பதப்பிரயோகம் இருக்க, ஞாச வித்யைன்னு சரணாகதி வித்யை. இது எதுக்கு இது சொல்லணும் அப்படின்னாக்க, சப்தாந்தராது கர்ம பேதகான்னு ஒண்ணு சொன்னோம். வினைச்சொல் அந்த உபாசித தியாயித வேத இத மாதிரி பதங்கள்லாம் வினைச்சொல். இந்த வினைச்சொல்லை கொண்டு இதெல்லாம் வித்தியைகள் வேறுபடுறதுன்னு சொன்னோம். ஆனா அதுக்கு அவன் நம்மளை பார்த்து கேட்டான், இவைகள்லாம் ஒரே அர்த்தம் தானே, ஒரே அர்த்தம் தானே, எல்லாமே உபாசனத்தை தானே சொல்றது, வித்தியை தானே சொல்றது, அதனால இப்ப எப்படி கிரியாபதங்கள் வேறுபட்டது அர்த்தம் ஒண்ணு நீயே சொல்லிட்ட. அதே எஜதி ததாதி ஜுகோதி அப்படின்னு சொன்னா வேற வேற அர்த்தம். எஜதினா யாகம், ஜுகோதினா ஹோமம், ததாதினா தானம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அங்க பேதம் தெரியாது. ஆனா இங்க எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா அதற்கு சமாதானம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஞாபகம்னு சொல்றோமோ அதுக்கு சொல்லச்ச முமுக்ஷுர்வை சரணமாகும் பிரபத்தியே அப்படின்னு பிரபத்தியேன்னு கிரியாபதம். பிரபத்தியேன்னு சொன்னதுனால சரணாகதியை சொல்றதா இருக்கு. சரணாகதியை சொல்றதுனா ஆகிறதுனால சுதந்திர பிரபத்தி சொல்லப்பட்டதா இருக்கு. சுதந்திர பிரபத்தி சம்பிரதாய சித்தமானது, சம்பிரதாய சித்தம் அந்த நேரம் அந்தியர் எல்லாருக்கும் சர்வாதிகாரிக்கும் இந்த பிரபத்தி வித்தியன்றது. அதனால அந்த ரெண்டுத்துக்கும் பேதம் தெரியணும். சாதாரண பக்தி யோக நிஷ்டனுக்கும் பிரபணனுக்கும் பேதம் தெரியணுமோ இல்லையோ, அதுக்கோசரம் சப்தாதி பேதா, இந்த சப்தம் பேதம் இருக்கு கிரியாபதம். இது அதிகாரங்களையே சாதிச்சிருக்க. இன்னும் ஞாச வித்தியைக்கும் பக்தி யோகத்துக்கும் வித்தியாசம் தெரிய காமிக்கணும். அதுக்கோசரம் இது சுபப்பிரகாசிகளும் சாதிச்சிருக்க. சுபப்பிரகாசிகளை சாதித்ததுதான் இது. பாஷ்யகாரரோ இந்த சுதந்திர பிரபத்திய சொல்லல. கீதா பாஷ்யத்துல கூட சரி சுதந்திர பிரபத்திய சொல்ல மாட்டார். அதே சரணாகதி யத்தியத்தான் சாதிச்சுட்டார். ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னாக்க, அது சாஸ்திர கிரந்தம். சாஸ்திர கிரந்தத்துல சம்பிரதாய கிரந்தத்தை உள்ள நுழைக்க கூடாது. ஏன்னா அது ரகசிய கிரந்தங்கள். ரகசிய கிரந்தங்கள்னா நம்ம சம்பிரதாயத்தார் நம்பிதான் அதை அனுபவிக்கலாம். இதர சம்பிரதாயத்தாருக்கு அது போகக்கூடாது. ஏன்னா உபதேசிக்க கம்மியானது, உபதேசத்தினாலேயே அடையணும் அது. அதனால சாஸ்திர கிரந்தத்துல எம்பிரமானால் சாதிக்கவே மாட்டேன். ஆனா அவரையும் ஒரு இடத்துல வந்துருச்சு. சசி சவசீகரணம் தச்சரணாகிதிரே அப்படின்னு அனுமானிக்காதிகரணத்துல பாஷ்யக்காரர்களே சுவாசிச்சிருக்க. மொத்தத்துல இந்த ஞாச வித்யன்னு சொல்லிச்ச, இது பக்தியோக நிஷ்டனுக்கும் பிரபத்தி உண்டு. அங்க அந்த பிரபத்தின்னு பேர் அதுக்கு. அதே சுதந்திர பிரபத்தி கூட சுதந்திரமா பிரபத்தி பண்றான் பாருங்க, அவனுக்கும் பக்தி யோகம் உண்டு. அது பல தசை. அங்க வந்து இதுல ஸ்ரீமத் ரகசத்ரயதாத்துல சுவாமியே சாதிக்கிறார் அது. சுதந்திராங்க பிரபத்திபியாம் பிரபண்ண ஆவத்ர தரிசிதோ பல சாதன பக்திபியாம் பக்தா பக்தாவு அப்படின்ட்டு அங்க சாதிச்சிருக்க. சுதந்திரமாக சரணாங்கியத்தை நட்டிக்கிறோம், பக்தி யோகத்துல அங்கமா நட்டிக்கிறோம், அதுல மொத்தத்துல எனக்கு பிரபண்ணம் தான். பக்தி யோகநிஷ்டனும் கூட பிரபன்னு சொல்லலாம். ஏன்னா அங்க பிரபத்தி அனுஷ்டிக்கிறான். அதே சுதந்திரமான பிரபத்தி அனுப்பிச்சா வச்சுக்கோங்க, அவன் சாட்சாத் பிரபன்னனாவே ஆயிடுறான், மோஷோபாயமாவே அனுப்பிச்சுக்கான். ஆனா பல சாதன பக்தி வித்யம் உத்தரகிருத்தியம் இருக்கே நமக்கு, நம்ம பிரபன்னால் நாம எல்லாருமே நமக்கு உத்தரகிருத்தியம் பிரபத்தியுத்தர தசை அதுல எல்லாமே பக்தி வருது, அதாவது பலத்தை அனுபவிக்கிறது. அதனால பல தசா பல சாதன பக்தி வித்யம் ஒரு மோட்சத்துக்கோசம் அனுப்பிச்ச அது சாதன பக்தி உபாயம். அதே பிரபன்னனுக்கு பிரபத்தி உத்தர காலத்துல பலமா அனுபவிக்கிறான் பகவான் நினைச்சுட்டே இருக்கான் எப்பொழுதும், அது பலமா போயிடுறது. அதனால பக்தி யோக நிஷ்டன் பக்தி நிஷ்டன் பக்தன் அப்படின்னு ரெண்டு பேரையும் சொல்லலாம். ரெண்டு பேரையும் பிரபன்னன் சொல்லலாம், ரெண்டு பேரையும் பக்தன் சொல்லலாம் சுவாமி சாதிச்சிருக்க. அதனால சாஸ்திர கிரந்தமா போயிடுச்சுனாக்க அங்க அங்க பிரபத்தியை தான் எந்திரமான சாதிக்கிறார். சம்பிரதாய கிரந்தங்கள்ல மாத்திரம் சரணாகதிய மோக்ஷோபாயமாகவே சாதிச்சுட்டாங்க, அதுதான் சரணாகதி வித்யா நம்ம சேரிக்கிறோம். அதனால இது வந்து நியாச அப்படின்னு இங்க சொல்லிட்டே இருக்கு. அதனால நானா அப்படின்னு வேறுபட்டு இருக்கு. துளித பலத்தையா எல்லா வித்தியக்குமே பலன் துளிதம் சமமா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அதனால திகல்போ அபிஷிக்ட பலத்துவ அபிஷிக்ட பலன்னா வேற வேற பலன் வந்துடும். ஆனால் இங்க எப்படின்னாக்க அபிஷிக்ட பலம் ஒரே மாதிரி பலன் இருக்கு, அதனால திகல்பஸ்ட இந்த பிரம்ம விதிகளுக்குள்ள விகல்பம். சுவாமி என்ன பண்ணார், இதுல வந்து சுத பிரகாசிகளும் சரி கஷேம தகசத்திரும் சரி இந்த சரணாகதியை கூட சரி விகல்பம் பண்ணிட்டார், பக்தியோகமோ அல்லது சரணாகதியோ அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால திகல்பஸ்ட சிஷ்டக சிஷ்டக இந்த வேதாந்தத்துல பிரம்ம மீமாம்சையில உபதேசிக்கப்பட்டிருக்கு. இஹ இந்த விஷயத்துல கர்ம ஜானாச்ச யோகோ கர்மயோகமோ ஞான யோகமோ இது ரெண்டும் ஸ்வதிருஷ்டியா ஸ்வதிருஷ்டியா அதாவது ஆத்ம சாட்சா்காரம். அதனால பரபஜன அதிக்கிரியார்த்தோ ஆத்ம சாட்சா்காரம் மூலமாக பரபஜனம் பரபக்தி பரமாத்மாவினிடத்தில் பக்தியை பக்தி யோகத்தை அடைவதற்கு அதிக்கிரியார்த்தோ அது அதிகரிக்கிறதுக்கு உதவும் அது. அதனால நமக்கு யோகியதையை கொடுக்கும் அது. ஆகையினால கர்மயோகமோ ஞான யோகமோ ரெண்டும் சாட்சாத் இது கிடையாது, சாட்சாத்தாக மோட்சத்தை கொடுக்காது, அது பரம்பரையா பக்தி யோக துவாரா தான் அது கொடுக்கும், தானா கொடுத்துராது. அதனால அது நமக்கு யோகியதையை கொடுக்கறதுக்கு தான் கர்மயோகமும் ஞான யோகமும் இருக்கு. அது மட்டும் இல்ல வர்ணாசிரமான தர்மேதி வர்ணாசிரமங்களுடைய தர்மங்கள் வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள் அவைகளினால இதம் திரயம் இதம் திரயம் எது எது கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் சேதி கர்த்தவிய தாக்கம் இது கர்த்தவியதா அங்கங்கள்னு அர்த்தம். எப்படி பண்ணணும்னு சொன்னமல் யோகம் அந்த அங்கங்கள் அந்த அங்கங்களோட சேர்ந்து அனுஷ்டிக்கணும் அத மாதிரி இருக்கு இந்த பக்தி யோகம். ஆக கர்மயோகம் ஞான யோகம் அது அவைகள் அவைகள் தனி பிரம்ம வித்திய நம்ம அடையறதுக்கு யோகியதையை கொடுக்கறது. அதுக்கு முன்னாடி வர்ணாசிரம தர்மங்கள் இந்த வர்ணாசிரம தர்மங்களை அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். யாவதாயுஷம் எவ்வளவு நாள் நாம் இருக்கமோ அவ்வளவு நாள் அதை அனுஷ்டிச்சே ஆகணும். இது சுவாரஸ்யம் என்னன்னா இது ஸ்ரீ குருஷாக எல்லாருக்கும் சமானம் தான். பக்தி யோகத்துல யுக தர்மத்துல அதிகாரம் உண்டு, ஏன்னா மைத்ரேயி வித்யான்னு இருக்குது, யாக்கியம் வளர்க்கிறோம் அவருடைய தேவர்கள் மைத்ரேயி இவா மைத்ரேயிக்கு உபதேசிக்கிறார். இது அப்ப சுவாமியை கேட்டிருக்கேன் ஸ்ரீகளுக்கு அதிகாரம் உண்டா அப்படின்னா சுவாமி என்ன பார்த்த யுக தர்மம் அது இந்த யுகத்துல கிடையாது அந்த யுக தர்மத்துல பக்தி யோகம் வாழ்க்கை உண்டு. அதனாலதான் கார்கி கேள்வி கேட்கிறா யாக்கியம் வைக்கிறேன் மைத்ரேயி தன்னுடைய குடும்பத்துல இருக்கிறதே கேள்வி கேட்கிறா எனக்கு எது மோட்சத்தை கொடுக்குமோ அதை உபதேசி வெறும் பணத்தை கொடுக்க வேண்டாம். அவருக்கு ரெண்டு தேவைகள், காத்தியாயின் நொத்தி மைத்ரேயின் நொத்தி. அம்மா நான் சன்னியாசம் வாங்கி போறேன், என் சொத்தெல்லாம் பிரிச்சு உங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு நினைச்ச காத்தியாயின் சந்தோஷமா வாங்கிட்டார். அதே மைத்ரேயை கேக்குறா, இந்த பணத்தை வச்சிருந்தாக்க எனக்கு மோட்சம் கிடைக்குமா? நாஸ்தி இத்தேன, பணத்தினால வராது அது அப்படின்னுட்டு யாஜ்ஞவல்க்கியர் சொல்றாரு. அப்ப இந்த பணத்தினால என்ன பண்ண போறேன், எதனால நான் அமுதத்தை அடைவேனோ அதை எனக்கு உபதேசிங்கன்றார். அதனால யுக தர்மத்துல இருந்திருக்கு, ஆனால் இந்த யுகத்துல அது கிடையாது. ஸ்திரீகளுக்கு பக்தி யோகத்துல இது இல்லை. அதனால இது வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அவாவாளுக்கு எது எது விதிக்கப்பட்டிருக்கோ அதை அனுப்பிச்சுதான் ஆகணும். அது அதனால சேதி கர்த்தவிய தாசம், அங்கங்களோட சேர்ந்து இருக்கிறதாக அவதன் சாஸ்திரங்கள்லாம் சொல்லித்து, சாஸ்திரங்கள்லாம் சொல்லித்து. அதனால இந்த பிரம்ம வித்யை, அந்த பிரம்ம வித்யைகளுக்கு கர்மயோகம் ஞான யோகம்ன்றது யோகியதையை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கோசரம் இருக்கு. அவைகளெல்லாம் நம்ம சரியா பண்ணோம்னாக்க அதுக்கு வேண்டிய அங்கங்கள்லாம் வர்ணாசிரம தர்மங்கள், அவைகளை கொண்டு இதை மாதிரி அனுஷ்டிச்சா நமக்கு மோட்சம்ன்றது கிடைக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். வித்யா பஞ்சாக்னி வைஸ்வானரதஹர மதுன்யாச தத்பூர்வ சம்ஞாஹ நானாசப்தாதி பேதா துளித பலதயா சப்தி கல்பஸ்ய சிஷ்டஹ கர்மஜானாட்சயோகோ சிஹ பரபஜனாதி க்ரியாத்தௌ ஸ்வதிருத்யா தர்மையேர் வர்ணாஸ்ரமாணாம் த்ரயமிதம் அவதன் சேதி கர்த்தவ்ய தாசம். கவிதாத்யக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடேன்.